மன்னிக்கவும், பதிவு துண்டிக்கப்பட்டு விட்டது. நம்ம வந்து பூமி வந்து கோள வடிவமானது, அதோடய மையத்தில் நெருப்பு இருக்குது. பூமி நீரை உள்வாங்கும் போது வெப்பத்தை வெளியேற்றி தான் நீரை உள்வாங்கும், சரியா? நேரடியாக நீரை உள்வாங்காது. அதாவது நஞ்சை நிலங்கள் கூட வரப்பை உயர்த்தியிருக்கமே தவிர அந்த பூமியினுடைய வெப்பம் சமதள பரப்பான அந்த இடத்துல நீரை உள்வாங்கும் போது மிக குறைந்த அளவில் வெப்பம் வெளியேறி தான் நீரை உள்வாங்கும். ஆனால் ட்ரெஞ்ச் எடுத்தாலோ பூமியில் ஒரு ஓட்டை போட்டாலோ அது வழியாக நீர் உள்ளே இறங்கி ஊடுருவும் போது, நீர் வந்து பக்கவாட்டில் ஊடுருவும் போது அந்த பகுதி தனியாக பூமியினுடைய வெப்ப மண்டலத்திலிருந்து தனியாக துண்டிக்கப்படுறதை பாருங்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மழையில் நனையும் போது நம்ம உடம்புலேருந்து வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி தான் நீர் வந்து உள்ளே இறங்கும், குளிர்ச்சி தோடும் உடம்பை, சரியா? அப்போ வந்து உடம்புக்கு வேண்டிய தேவையான வெப்பம் வந்து உடம்புலையே தங்கியிருக்கும். பதிலுக்கு நம்ம உடம்பு அப்படியே நேரடியாக மழை பெய்யும் போது நீரை உள்வாங்கச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? உடம்பு மரத்து போயிடும், உடம்பு பூரா தண்ணி ஆகிடும், உடம்புல உள்ள சூடு அத்து போயிடும், நம்ம மரணம் அடைந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். உடம்பு சிலிட்டு போயிருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி நீரை வந்து உள்வாங்கக்கூடாது. இந்த உதாரணம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி பூமியிலிருந்து பூமி நீரை உள்வாங்குகின்ற பொழுது அண்டத்திலிருந்து பூமியினுடைய மையத்திலிருந்து வெளியேறுகின்ற வெப்பம் மிக பாதுகாப்பாக வெளியேறி அந்த வெளியேறிய பிறகு உள்வாங்குகின்ற நீர் தான் மிகச்சரியான நீர். இதனால தான் நஞ்சை நிலம் மட்டும்தான் வரப்பை உயர்த்தி சமதள பரப்பை வச்சு நட்டிருப்பாங்க, புஞ்சை நிலங்களில் ட்ரெஞ்ச் எடுத்து அதெல்லாம் மூடிடணும். அப்போ தான் பூமியினுடைய பூமி வந்து முழு பாதுகாப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தை வெளியேற்றும் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஏற்கனவே நம்ம வந்து வெப்பத்தை தான் கிடச்சிருக்கோமே தவிர நீரை உள்வாங்கும் போது பூமியினுடைய வெப்பம் அப்போ இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு, சூரியன்கிட்டேருந்து வந்த வெப்பமும், சரியா? நம்ம குழி போடும்போது. ஆனால் இப்போ குழியை மூடலைன்னா அந்த 2.5 அடியில் தண்ணி இறங்கும்போது பக்கவாட்டில் ரொம்ப வேகமாக ஊடுருவி அந்த 2.5 அடி மண், அந்த தோட்டத்தில் உள்ள மண் பூமியினுடைய மையப்பகுதியிலேருந்து வெளிவருகின்ற வெப்பத்திலிருந்து கண்டிப்பாக துண்டிக்கப்படும், சரியா? இது வந்து அதோடய சூழ்நிலைக்கு நல்லதில்லை. இதனால தான் மழைக்காலங்களில் வந்து செடிகள் ஊத்தறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க, அதாவது நீர் சாவி ஆகிட்டுது அப்படிம்பாங்க, செத்து போயிடும். அப்படியே அதிகமாக தண்ணி குடித்து வேரெல்லாம் வந்து அழுகி போய் வேரழுகள் வந்து அப்படியே காஞ்சி போய் நிறைய இடங்களில் செத்து போயிடும். காரணம் என்னென்னா மிக அதிகமான குளிர்ச்சியை உள்வாங்கினதுனால வெப்பத்தை இழந்து தாங்கும் திறனை இழந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும், வேர் அழுகிடும், சரியா? இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து மண்ணில் வரவே கூடாது. மண்ணில் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரி நீர் ஊடுருவது தான். அதனால் உடனடியாக என்ன செய்யணும், எங்கெல்லாம் ட்ரெஞ்ச் எடுத்திருக்கீங்களோ, எங்கெல்லாம் குழி எடுத்திருக்கீங்களோ அதை உடனடியாக மூடிவிட வேண்டும், சரியா? அப்போ தான் நம்ம வந்து இந்த ஐப்பசி கார்த்திகையில் பூமியிலேருந்து வெளியேறுகின்ற படிப்படியான அந்த வெப்பம் வெளியேறும். பூமியிலேருந்து வருகின்ற வெப்பம் இப்போ பாதுகாப்பாக வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம குழியை மூடலாம், பூமியினுடைய வெப்பம் உடனடியாக அந்த இடத்துக்கு வரும். ஏற்கனவே பூமியோட வெப்பம் தாங்க முடியாததுனால அந்த வெப்பத்தை நம்ம கடத்திருக்கோம். மற்றபடி பூமியினுடைய மையத்தில் இருக்கிற வெப்பம் எந்த விதத்துலையும் சேதப்படுத்தப்படலை, சரியா? சூரியனுடைய வெப்பம் துணைக்கி இருந்தது, இப்போ பூமியினுடைய வெப்பம் தான் அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா சூரியன்கிட்டேருந்து வெகு தொலைவு தள்ளி பூமி இருக்குது, சரியா? இப்போ வந்து நீரை உள்வாங்குகின்ற காலம் அண்டத்திலிருந்து, அதனால் பூமியினுடைய வெப்பத்தை சார்ந்து தான் பூமி வாழ் உயிர்கள் இருக்க முடியும் இந்த சூழ்நிலையை. அதனால் நீரை உள்வாங்குகின்ற பொழுது எச்சரிக்கையாக நீரை உள்வாங்க பழக வேண்டும். உடம்பு மழையில் நனையும்போது எப்படி தன்னுடைய வெப்பத்தை தான் உடம்பு காப்பாற்றிக்கிதோ அது மாதிரி பூமி வந்து தன்னுடைய சூழலை காப்பாற்றிக் கொள்வதற்கு துணையாக நாம் செய்கிற விவசாய முறை இருக்கணும். இது வந்து தமிழர் வேளாண்மை முறை, சரியா? நன்றி, வணக்கம். பொறுப்பாக எல்லாரும் நடந்துக்கணும், எந்த வகையிலையும் நஷ்டத்தை சந்திக்கவே கூடாது, சரியா? விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கவே கூடாது. நன்றி, வணக்கம்.